மலரோடு மதுரமேவும் மனங்காணும் மோகனதாகம் மலரோடு மதுரமேவும் மனங்காணும் மோகனதாகம் தவராணி வீணாகானும் தவராணி வீணாகானும் யுவராணி பிரேமையின் நாதம் மலரோடு மதுரமேவும் மனங்காணும் மோகனதாகும் கண்ணம் புகழும் அழகான ஜோதி புனித நாளில் பொன்னான இனமை புனித நாளில் பொன்னான இனமை விரதமிகு வேளை கண்ணோன் மனம் மலரோடும் மதுரமேவும் மனங்காணும் மோகனதாகம் காதல் மலத்தோலையாலே வந்து ஏங்குது மலரே உன்னாலே நினைந்து தவம் செய்து உன்னாலே மானே நினைந்து தவம் செய்து உன்னாலே மானே வானும் மதியாக விழிப்பாய்ந்ததால் மலரோடு மதுரமேவும் மனங்காணும் மோகனதாகும் மலரோடு மதுரமேவும் மனங்காணும் மோ